காத்த நீ கனிந்த அலியோடு நிலவின் ஒளி நீ காதல் யுவராஜன் அநாத்தலினி கனிந்த அலியோடு நிலவின் ஒளி நீ காதல் யுவராஜன் அநாத்தலினி காதல் நல்லறின் மது மேலே மயங்கும் வண்டு போலே மகிழும் நாள் ஒன்றே மதுவின் சுவையாலே நாளே மலர்ந்தது உன்னாலே வலையில் விழுமானே உன்னாதானே வலையில் விழுமானே உன்னாதானே கனிந்த அலியோடு நிலவின் ஒளினே காதல் யுவராஜன் அநாத்தலினே காதல் மலரின் மது மேலே மயங்கும் வண்டு போலே மகிழும் நாள் உண்டு மகிழின் துவையாலே கண்மொழியாகவானில் வளர்த்தாரா கண்மொழியாகவானில் வளர்த்தாரா கனிவானதே அதன் சுவை காணோதே இரு மனம் ஒரு மலர் அன்பானதே கனிந்த அல்லோடு காதல் யுவராஜன் அநாத நீ